உலகமெல்லாம் பூமேடை, சந்திரனும் சூரியனும் ஒளியை வீசவே. ஓங்கும் இசை ஓங்காரம் உலகமெல்லாம் பூமேடை, சந்திரனும் சூரியனும் ஒளியை வீசவே. நந்தன கணபதி ஆடுகிறான் நம்மை ஆடிட வைத்தே பாடுகிறான். நந்தன கணபதி ஆடுகிறான் நம்மை ஆடிட வைத்தே பாடுகிறான். ஓங்கும் இசை ஓங்காரம் உலகமெல்லாம் பூமேடை, சந்திரனும் சூரியனும் ஒளி வீசவே. நந்தன கணபதி ஆடுகிறான் நம்மை ஆடிட வைத்தே பாடுகிறான். நந்தன கணபதி ஆடுகிறான் நம்மை ஆடிட வைத்தே பாடுகிறான். அலை நாட்டியம் கரையோரமே புகழ் பாடுதே அவன் ராஜ்யம். சோலையில் செடி தாங்கிடும் கிளை எங்கேயும் அவன் தென்றலாய் வந்து தீண்டவே மலர் நாட்டியம். ருத்திரநாயகன் புத்திரனை இங்கு தாண்டவம் ஆடிடச் சொல்லணுமா? ருத்திரநாயகன் புத்திரனை இங்கு தாண்டவம் ஆடிடச் சொல்லணுமா? நந்தி தாளமிட நாகம் தலையசைக்க பிரம்மன் பிரம்மிக்க ஆடுகிறான். நந்தி தாளமிட நாகம் தலையசைக்க பிரம்மன் பிரம்மிக்க ஆடுகிறான். ஓங்கும் இசை ஓங்காரம் உலகமெல்லாம் பூமேடை, சந்திரனும் சூரியனும் ஒளியை வீசவே. நந்தன கணபதி ஆடுகிறான் நம்மை ஆடிட வைத்தே பாடுகிறான். நந்தன கணபதி ஆடுகிறான் நம்மை ஆடிட வைத்தே பாடுகிறான். அவன் பார்வையால் சுழன்றாடுதே, பல நன்மைகள் அவன் கருணையால் பரவாகுதே. காலமும் நிலை மாறியே இதம் ஓடுதே, அவன் கைகளின் சின்ன அசைவிலும் தலையாட்டுதே. ஆடைகள் மூடிய பொம்மை என நம்மை ஆசையின் நூலினில் காட்டுகிறான். ஆடைகள் மூடிய பொம்மை என நம்மை ஆசையின் நூலினில் காட்டுகிறான். வந்தம் பாசம் என சொந்தம் தேடியது சாந்தம் தேடி மனம் ஏங்கிடுதே. வந்த பாசம் என சொந்தம் தேடியது சாந்தம் தேடி மனம் ஏங்கிடுதே. ஓங்கும் இசை ஓங்காரம் உலகமெல்லாம் பூமேடை, சந்திரனும் சூரியனும் ஒளி வீசவே. ஓங்கும் இசை ஓங்காரம் உலகமெல்லாம் பூமேடை, சந்திரனும் சூரியனும் ஒளியை வீசவே. நந்தன கணபதி ஆடுகிறான் நம்மை ஆடிட வைத்தே பாடுகிறான். நந்தன கணபதி ஆடுகிறான் நம்மை ஆடிட வைத்தே பாடுகிறான். ஓங்கும் இசை ஓங்காரம் உலகமெல்லாம் பூமேடை, சந்திரனும் சூரியன்